శ్రీమన్నూతన రంగనాథేతరాడబ్దాత్మవిద్యాలయం శ్రీమన్నూతన లక్ష్మణహరితరాడ్ సంప్రాప్త తుర్యాశ్రమం శ్రీవాసేంద్ర కటాక్ష సంతన సుధా లక్ష్యాత్మయోగాంక్షితం శ్రీమన్నూతన వాగధీశయమినం భక్త్యాశ్రయామోగురుం నవ్యవాగీష యోగీంద్ర హయాస పరసేవినం బ్రహ్మతంత్ర స్వతంత్ర హరియం భజామ స్వాత్మ సంపదం యస్య వాగ్వృద్ధి పర్యంతయతి రాజ సరస్వతీ తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన గణస్వరూపం విజ్ఞాన విశ్రాణ వద్దదీక్షం దయానిజం దేహమృతహం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే శ్రీవిష్ణు చిత్తకులనందన కల్పవల్లీం శ్రీరంగరాజ హరిచందన యోగ దృశ్యాం సాక్షాత్ క్షమాం కరుణయా కమలామివాన్యాం గోదామరణ్య చరణ శరణం ప్రపద్యే. సభాయై నమః. వేదం அனைத்துக்கும் வித்தாகும் என்ற தலைப்புல நாம் சிற்றஞ்சிறுகாலே வந்துண்ணை சேவித்து என்று சொல்லக்கூடியதான 29வது பாசுரத்தினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கிறோம். கோவிந்தா அப்படின்னு ஒரு சொல்லானது இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சென்ற பாசுரத்திலையும் கோவிந்தா என்ற திருநாமம் இருக்கு. அதற்கு முன்பு இருக்கக்கூடிய பாசுரத்திலையும் கோவிந்தா அப்படின்ற திருநாமமானது இருக்கு. இப்போ கோபாலான்னு ஒரு சொல் இருக்கு. அந்த மாதிரியான சொல் கோவிந்தன் அப்படின்ற சொல் கிடையாது. காம் பாலய தீதி கோபாலா, அது அதோட அர்த்தம் வச்சுக்கலாம். கோவிந்தன் அப்படின்ற சொல்லுக்கு பசுக்களை ரட்சிக்கின்றபடியினாலே கோவிந்தன், பூமியை ரட்சிக்கின்றபடியினாலே கோவிந்தன், அனைவருக்கும் மோட்சத்தை கொடுக்கின்றபடியினாலே கோவிந்தன், இப்படிப்பட்ட திருநாமம். கோவர்தன மலையை கையிலேந்தி நின்று காத்து கோவிந்த பட்டாபிஷேகம் செய்து கொண்டதை பற்றி ஆண்டாள் நாச்சியார் இந்த இடத்துல எடுத்து சொல்றால் சாமான்யமான ஒரு அர்த்தத்தில். எம்பெருமானுடைய பெருமையை அறியாதவர்கள் யார்தான் இருக்கா? அன்று இவ்வுலகினை ஆக்கி அரும்பெரும் நூல் விரித்து நின்று தன் நீள் புகழ் திருவேங்கட மாமலைன்னு சொன்னார் இல்லையா பிள்ளையந்தாதியில. அப்படிப்பட்ட ஒரு பெருமையுடையவன் பெருமாள். இங்க சிற்றஞ்சிறுகாலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சாமான்யமா ஒரு அர்த்தம் பார்த்தால் வெகு சீக்கிரமான காலே அப்படின்னு அர்த்தம். இங்க விசேஷமான அர்த்தம் வேற அனைத்துக்கும் வித்தாகும் அப்படின்னு சொல்றமோ இல்லையோ. இப்ப போன பாசுரத்தில் அந்த அர்த்தத்தில் பார்க்கும்பொழுது ஆனுகூல்யசிய சங்கல்பா பிராதிகூல்யசிய வர்ஜனம் ரட்சிஷ்யதி இது மகாவிஸ்வாசா கோப்திருத்துவ வரணம் அதே மாதிரி ஆத்ம நிக்ஷேபம் என்று சொல்லக்கூடியதான ஷட்விதா சரணாகதி அப்படின்னு அந்த சரணாகதி தத்துவத்தை சென்ற பாசுரத்திலே கலவைகள் பின் சென்று காலம் சேர்ந்துன்போம் என்பதில் பார்த்தோம். இங்க குணைர் தாசியம் உபாகதா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எம்பெருமானுடைய குணங்கள்ல ஈடுபட்டு அடிமை செய்தால் எம்பெருமானை புரஸ்கரித்ததாக எண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றார். இப்போ எம்பெருமானுடைய குணங்கள் எம்பெருமானிடத்தில் ஞானத்தை உண்டாக்கும், எம்பெருமானிடத்தில் பக்தியை உண்டாக்கும், எம்பெருமானை யாரெல்லாம் சார்ந்திருக்கிறார்களோ அவர்களிடத்தில் ஒரு பிரேமத்தை உண்டாக்கும், எம்பெருமானுக்கு ஆகாத விஷயத்தில் வைராக்கியத்தை உண்டாக்கும் இந்த எம்பெருமானுடைய குணங்கள். அதனாலதான் குணையில் தாசியம் உபாகதா அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த மாதிரி இவர்கள் நோன்பிலே நோக்கு உடையவர்களாக இல்லை அப்படின்றதை தெரிந்து கொண்ட எம்பெருமான் பறை அப்படின்னு பிரார்த்திக்கக்கூடிய இடங்கள்லாம் கூட இவர்கள் மற்ற நம் காமங்கள் மாற்று என்கின்றபடியாக இவர்களுடைய எம்பெருமானை தவிர மற்ற கைங்கரியங்கள்ல இவர்களுக்கு ஈடுபாடு இல்லை என்பதை தெளிவாக காட்டினார். அதத்தான் இந்த பாசுரத்தில் முக்கியமான விஷயம் எதுன்னா மற்ற இனங்காமங்கள் மாற்று அப்படின்றதுதான். இப்ப தத்துவஹித புருஷார்த்தங்கள் அதை சதாச்சாரியன் மூலமாக நன்கு அறிந்து கொண்டோம். அபிகமனம், உபாதானம், இஜ்ஜை, சுவாத்தியாயம், யோகம் இந்த மாதிரியான ஐந்து வகையாக பிரித்து நாள்தோறும் எப்படி கைங்கரியங்கள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் அப்படின்றதும் சொல்லப்பட்டது. பிரபத்தியை அனுஷ்டித்து கிருத்தகிருத்தியனாக எப்படி இருக்க வேண்டும் என்பதெல்லாம் கூட கீழ்ப்பாசுரங்கள்ல காண்பிக்கப்பட்டது. பிரபத்தியினுடைய பலனை சிற்றஞ்சிறுகாலே வந்து உன்னை சேவித்து அப்படின்ற பாசுரத்தினால ஆண்டாள் நாச்சியார் ரொம்ப அழகாகவே காட்டுறான். சிற்றஞ்சிறுகாலே இங்க மூன்று வார்த்தைகள் இருக்கு. பதங்களை இப்படி பிரிக்கணும்னு அபிநவ தேசிகன் ரொம்ப அழகா வியாக்கியானம் எழுதியிருக்கார். சிறு, அஞ்சு, இருகால் அப்படின்னு பதங்களை பிரிக்க சொல்றார். முதல்ல சிற்றஞ்சிறு அப்படின்றதுக்கு மிகச் சிறிய அப்படின்னு ஒரு அர்த்தம். இப்போ கண்ணங்கரேல் அப்படின்னு ஒரு வாக்கியம் சொல்றோம், பச்சை பசேல் அப்படின்னு உதாரணம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சிற்றஞ்சிறுன்னா மிகச்சிறிய அப்படின்னு ஒரு அர்த்தம். ஆண்டாள் சிறுகாலே அப்படின்னு சொல்லாமல் சிற்றஞ்சிறுகாலே அப்படின்னு அர்த்தம் பண்ணியிருக்கா. இருகால் அப்படின்றது ஒரு வினைத்தொகை, இருதல், முடிதல் அந்த மாதிரி. எப்படி பிரிச்சுக்கணும், சிறியதாகவும் அஞ்சுமானாகவும், அஞ்சுமான முடிவுறும் காலங்கள்ல அப்படின்னு சொல்லப்பட்டது. எது அஞ்சு, அபிகமனம், உபாதானம், இஜ்ஜ, சுவாத்தியாயம், யோகம் சொல்லக்கூடியதான ஐந்து வகையான கைங்கரியம், நாள்தோறும் பண்ணக்கூடியதான கைங்கரியம். ஐந்து விதங்கள்ல ஒவ்வொன்றையும் ஒரு ஒரு நாள் இப்போ முழுசா பண்ணா கூட காலம் போறாது. அப்படிப்பட்ட இப்படி அபிகமனம், உபாதானம், இஜ்ஜ, சுவாத்தியாயம், யோகம்னு சொல்லக்கூடியதான பஞ்சகால பிரக்கிரியையை கொண்டு ஒரு கர்மாக்களை நாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால அனுகூலனாக பிரபத்தி அனுஷ்டிக்கிறபடியினால எந்த விதமான பரமும் இல்லாமல் இருக்கக்கூடியபடியினால வேறு கர்மாக்கள்ல மனசு போகாமல் பரமபுருஷனாக இருக்கக்கூடிய பரமாத்மாவிடத்திலேயே மனசு லயித்திருக்கின்றபடியினால் பெற்றமே துண்ணும் குலத்தில் பிறந்து, அவ மாடு மேய்க்கக்கூடிய குலத்துல பிறந்து மிகவும் மூடர்களாக இருக்கக்கூடிய இடையர்களை திருத்தி பணிகொண்ட அந்த பிரகாரத்தை நீ எங்களுடைய குற்றங்களை பார்க்காமல் இருக்கிறாய். காளிதாசன் சொல்றான், உத்தமஜனாக தோஷான்ன பரிகணயந்தி அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி பெருமாள் குற்றங்களை பார்த்து இவர்களுக்கு கைங்கரியத்திலே ஈடுபாடு, கைங்கரியத்திலே தொடர்பு கிடையாது அப்படின்னு சொல்றது இல்லை. அப்போ இங்க சொல்லும் பொழுது மற்ற இனம் காமங்கள் மாற்று, அதனாலதான் இப்ப ஆச்செய்வோம், உற்றோமேயாவோம், ஆச்செய்வோம் அப்படின்னு இருக்கு. துவயத்துல உத்தரகண்டத்துல முதல் இரண்டு பதங்களுடைய அர்த்தங்கள் என்ன சொல்லப்பட்டதோ, நமசப்த எப்படி அர்த்தம் சொல்லப்பட்டதோ அதையெல்லாம் இந்த இடத்துல மற்ற இடம் காமங்கள் மாற்று அப்படின்றதுனால காட்டுறான். இப்ப நீ தாராய் பறை அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்ப பறை அப்படின்னும் பொழுது இப்போ பறை அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம் என்பதையும் இங்க காண்பிக்கிறாள். இப்போ பறைய கேட்கிறபடியினாலேயே பறை என்கின்ற ஒரு பறையை பெற்று செய்ய வேண்டிய நோன்பானது இந்த இடத்துல நடைபெறவில்லை அப்படின்றத சொல்றான். இப்ப சிற்றஞ்சிறுகாலையில பறை கொள்வதற்காக நாங்கள் வரவில்லை, இந்த நோன்பு தேவதாந்தர சம்பந்தங்கள் இல்லாமல் நடைபெற்றது, பரமேகாந்தியத்திற்கு பங்கமில்லாதபடி நடைபெற்றது. இப்படிப்பட்டது எல்லாத்தையும் நாங்க முதல்ல கூட காண்பிச்சிட்டோம், அது எல்லாத்தையும் இந்த இடத்துல எடுத்துட்டு வந்து காட்டுறோம். மீண்டும் இந்த விஷயத்துல இதெல்லாம் சொல்றார். இற்றை பறைகொள்வான், இற்றை அப்படின்னு இருக்கு, இன்றைக்கு பறைகொள்வதற்காக, அதே மாதிரி என்றைக்கும் ஆட்செய்வதற்காக, பறைகொண்டு இன்றைக்கு ஆட்செய்யக்கூடிய ஒரு பிரகாரமானது இந்த பாசுரத்தினால தெளிவாக தெரிகிறது அப்படின்றது சொல்லப்படுறது. இந்த திருப்பாவையை நன்றாக பிரதி தினம் நாம் இப்படி ஆண்டால் சொல்லப்பட்ட ஆண்டாளாலே சொல்லப்பட்டபடி நாம் அனுஷ்டித்தால் துர்பிக்ஷம் நீங்கி போயிடும், மறுபடியும் துர்பிக்ஷத்திற்கு இடமே இல்லை அப்படின்னு நீங்காத செல்வம் நிறைந்து வாழலாம் என்ற பிரகாரத்தை ஆண்டாள் நாச்சியார் சாதிக்கின்றார். இதோடு இந்த உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிப்போம். நாளை பார்க்கலாம் 30வது பாசுரத்தில். கவிதா ஆர்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.